கடற்கரையில உரநுருளுதையில் சந்தோஷத்தினால நீ நானும் சேர்ந்து தானே ஆடலும் பாடலும் போமா. கடற்கரையில உரநுருளுதையில் சந்தோஷத்தினால நீ நானும் சேர்ந்து தானே ஆடலும் பாடலும் போமா. இந்த உலகம் சுற்றும் வாழ்வனா, புலபெண்கள் பார்த்து ரசிச்சவனா, உன்னை மட்டும் பார்த்ததும் சிலித்தேனே பேபி தலை சுத்தி விழுந்தேனே. இந்த உலகம் சுற்றும் வாழ்வனா, புலபெண்கள் பார்த்து ரசிச்சவனா, உன்னை மட்டும் பார்த்ததும் சிலித்தேனே பேபி தலை சுத்தி விழுந்தேனே. அடிபடனே நீதான் நடத்திறமே, உன் அழகில் என்னை கொள்வாயே. உடம்பில் பட்டம்பூச்சி பறக்கிறது, நீ திரும்பி பார்த்தால் போதுமே. அடிபடனே நீதான் நடத்திறமே, அழகில் என்னை கொள்வாயே. உடம்பில் பட்டம்பூச்சி பறக்கிறது, நீ திரும்பி பார்த்தால் போதுமே. என் மனசு முழுதும் நீதானே பெண்ணே, என் நினைவு முழுதும் நீதானே ஆடியே, என் கனவு முழுதும் நீதானே. என் உயிரினில் காலந்தவள் நீதானே. நிச்சயமானதுல பதிஞ்ச ரசத்தை உன்னால எந்த நூலகத்தை மறந்த, நீ மேல இருந்து கீழே வர டாப் கிளாஸ் பேபி. உன்னை விட அழகா யாருமில்லைடு. என் காதலுக்கு பதில் சொல்லமா, உனக்குள்ள ஆசை இருக்குதா? ஹே எல்லாம் புரியுது, உன் கண்கள் சொல்லி கொடுக்குது. ஹடி சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், உன் மௌனம் எனக்கு மட்டும் புரியும். ஹடி நீ பார்த்த பார்வையில மயங்கிட்டனா, உன் கல்ல சிரிப்பில உருகிட்டனா. இருந்தும் மனசு முழுதும் நீதானே பெண்ணே, என் நினைவு முழுதும் நீதானே ஆடியே.